ಶ್ರೀಮನ್ನೂತನ ರಂಗನಹರಿತ್ರಾರಬ್ಧ ಆತ್ಮವಿದ್ಯಾಲಯಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ಲಕ್ಷ್ಮಣಹರಿತ್ರ ಸಂಪ್ರಾಪ್ತ ತುರ್ಯಾಶ್ರಮಂ ಶ್ರೀವಾಸೇಂದ್ರ ಕಟಾಕ್ಷ ಸಂತತ ಸುಧಾ ಲಕ್ಷ್ಯಾತ್ಮ ಯೋಗಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ವಾಗಧೀಶಯಮಿನಂ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋ ಗುರುಂ ನವ್ಯವಾಗೀಶ ಯೋಗೀಂದ್ರ ಹಯಾಸ್ಯ ಪರಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರ ಹರ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮಸಂಪರಂ ಯಸ್ಯ ವಾದ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತ ಇತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಗಣಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾನನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಸವಾಯೈ ನಮಃ. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பில் 19வது பாசுரத்தை நாம் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் என்று சொல்லக்கூடியதான பாசுரம் 19வது பாசுரம். இந்த 19வது பாசுரத்தை கொண்டுதான் பட்டர் நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் என்று திருப்பாவைக்கு தனியனை அருளி செய்தார். அதுதான் பட்டருடைய திருவுள்ளத்தில் மிக அழகாக பதிந்த ஒரு விஷயம். முன் பாசுரம் உந்து மதகலிற்றன் ஓடாத தோல்வலியன் அப்படின்ற பாசுரம் பிராட்டியினுடைய பெருமையை சொல்வதற்காக ஏற்பட்ட ஒரு பாசுரம். அந்த பாசுரத்தினுடைய அர்த்தங்களை நாம் பார்க்கும்பொழுது ஊத்து அப்படின்ற ஒரு தாத்துவிலிருந்து ஏற்பட்டதான சப்தம் அப்படின்றபடியினால உந்து மதகலிற்றன் ஓடாத தோல்வலியன் என்று பிராட்டியினுடைய பெருமைகளை நாச்சியார் இங்கே சொல்லியிருக்கிறாள் என்று பார்த்தோம். இந்த பாசுரத்தில் அது பூர்ணமான மகாலட்சுமியினுடைய பெருமையை சொல்வதற்காக ஏற்பட்ட பாசுரம் என்பதனால் உகாரத்தில் ஆரம்பித்த பாசுரம். இந்த பாசுரம் பாதி மகாலட்சுமி பாதி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படி இருக்கும்போது கு அந்த அக்ஷரத்தில் குத்து விளக்கரிய கூல ஆரம்பிச்சிருக்கு. இக்கு பிளஸ் உ கு. அடுத்த பாசுரம் பாருங்க, இதே மாதிரி 33வர் அமரருக்கு முன் சென்றுன்னு மு இம்மு பிளஸ் உ. அதாவது லக்ஷ்மி நாராயணனுடைய தத்துவத்தை விளக்குவதற்காக ஏற்பட்ட பாசுரம். ஸ்ரீ விசிஷ்டம் தத்துவம் என்பது விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். அதை இந்த இடத்திலே நாச்சியார் சித்தாந்தத்தினுடைய பெருமைகளையே காட்டுகிறாள். 19வது பாசுரத்திலையும் 20வது பாசுரத்திலையும் இது மிக அழகான ஒரு ரகசியார்த்தம். பிராட்டியின் துணை கொண்டுதான் பெருமாள் இந்த அண்ட சராச்சரங்களையே சிருஷ்டிக்கிறார், வழிநடத்தி செல்கின்றாள். பிராட்டியே நம்ம எல்லோரையும் எம்பெருமான் திருவடிவாரத்திலே சேர்த்து வைக்கக்கூடியவளாக ஒரு புருஷகார பூதையாக விளங்குகிறாள். சாமான்யமா பார்த்தால் இந்த பாசுரம் கொஞ்சம் சிருங்கார ரசத்தை வெளிப்படுத்தக்கூடியதான பாசுரம். வெறும் சாமான்யார்த்தத்தை மட்டும் நாம பார்க்கக்கூடாது. குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் அப்படின்னு சொல்லும்பொழுது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரியன்னு தோழிகள் விஷயத்தில் எதெல்லாம் சொல்லப்பட்டதோ அதே போல இங்கு பிராட்டியினுடைய விஷயத்திலே நாச்சியார் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பில் பார்க்கும்பொழுது இங்கு மதுவித்யா பிரகரணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான திருவடி உபாசனமானது இங்கே பெருமையாக பேசப்படுகிறது. எம்பெருமானுடைய திருவடியை தியானித்தால் நம்முடைய தலையில் இருக்கக்கூடியதான கெட்ட எழுத்து அழிந்து போகும் என்பதாக அந்த உபாசனையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்க கோட்டுக்கால் கட்டில் மேல் என்று எம்பெருமானுடைய அதாவது உயர்ந்த ரேகைகளை உடைய எம்பெருமானுடைய திருவடி என்று சொல்லப்படுகிறது. மெத்தென்ற பஞ்சசயனம் அப்படின்னா சாமானிய அர்த்தத்தில் பார்த்தால் அதாவது மெத்தைக்கு விசாலமானது, மென்மையானது, வெண்மையானது, குளிர்ச்சியானது, கந்தமானது என்று இந்த ஐந்து விஷயங்களும் சாமான்யமாக சொல்லப்படும். ஆனா உள் அர்த்தத்தை நாம கவனிக்கணும். உள் அர்த்தத்துல பஞ்சசயனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சசயனம் என்றால் அர்த்த பஞ்சக ஞானம், பகவானுடைய சொரூபத்தை உணர்ந்து ஆத்ம சமர்ப்பணம் பண்ணும்படியான ஒரு நிலையை இந்த பாசுரத்தின் மூலமாக தெரிவிக்கிறாள். ஆச்சாரியர்களிடத்திலே அடிபணிந்து தெரிந்து கொள்ள வேண்டியதான ஞானம் அர்த்த பஞ்சக ஞானம் என்பதை இந்த பாசுரத்தின் மூலமாக நாச்சியார் நமக்கு மிக அழகாக புரிய வைக்கிறார். உள் அர்த்தத்தில் அர்த்த பஞ்சக ஞானம் சொல்லும்பொழுது சாமான்யமா ஒரு படுக்கை அப்படின்ற அர்த்தத்தில் மாத்திரம் நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா பெரியவா என்ன சொல்றா, சொல்பவரும் மிக அழகாக சொல்ல வேண்டும், ஒழுங்காக சொல்ல வேண்டும், கேட்பவரும் ஸ்ரத்தையுடன் ஒழுங்காக கேட்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. ஒருத்தருக்கு காலில் சொறி சரங்கு இருந்தது, அதற்கு என்ன மருந்து போடலாம் அப்படின்னு அவர் கேட்டார். பொடுதலை வைத்து கட்டு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அதுக்கு கேட்டவர் என்ன பண்ணார், பொடுதலை அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் புரிஞ்சுட்டார்னா பொடுகு உள்ள தலை பொடுதலை அப்படின்னு புரிஞ்சுட்டார். ஒரு ஆளை பிடிச்சார், அவருடைய தலையில ஒரே பொடுகு, அந்த பொடுகு உள்ளவரை பிடித்து தன் காலோடு அவருடைய தலையை சேர்த்து கட்டி கொண்டார். அவிழ்த்து விடவே இல்லை, பிராத்த காலத்தில் அவிழ்த்து விட்டார். இது என்ன விபரீதம், பிராணனே போயிருக்குமே அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், ஒரு வைத்தியர்கிட்ட போன பொடுதலை வைத்து கட்ட சொன்னார், அதனால பொடுதலை என்றால் பொடுகு உள்ள தலை அப்படின்னு நினைச்சிட்டேன் நானு, அதனால உன்னை கட்டினேன். பொடுதலை அப்படின்னா பொடுதலையை ஒரு மூலிகை, அந்த மூலிகையை கொண்டு கட்டணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப சொல்றவர் ஏனோ தானோன்னு சொன்னார், கேட்டவர் ஏனோ தானோன்னு புரிஞ்சிட்டார். கேட்பவரும் தினவடங்க கேட்க வேண்டும், சொல்பவரும் சரியாக சொல்லணும். பஞ்சசேனம் என்பது அர்த்த பஞ்சக ஞானம். படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு சொன்னா அது மேலோட்டமான ஒரு அர்த்தம். திருப்பாவைக்கென்று சப்தார்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அது மேலோட்டமான ஒரு அர்த்தம். பஞ்சசயனத்தின் மேலேறி அப்படின்னும் பொழுது வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். கௌஷீதகி உபனிஷத் வாக்கியத்தை இங்க நாச்சியார் அப்படியே காட்டுறாள். உத்கீத உபஸ்ரீஹி ஸ்ரீர் உபபர்கணம் தஸ்மின்னு பிரம்ம ஆஸ்தே தமித்தம் வித்து பாதேனாத்யாரோஹதி அப்படின்னு கௌஷீதகி உபனிஷத் வாக்கியம். ஆதிசேஷன் சொல்லக்கூடிய படுக்கையில பிரம்மம் எழுந்தருளி இருக்கிறது. ஞானியாக இருக்கக்கூடிய முக்தன் அப்படுக்கையில மேல ஏறி, அதாவது அடியிட்டு மேல ஏறி செல்கிறான். பரமாத்மா மகாலட்சுமியோடு சேர்ந்து அங்கே எழுந்தருளி இருக்கிறார். விசாலமான மார்பு கொண்ட பரமாத்மா அர்த்த பஞ்சக ஞானம் இருக்கக்கூடிய அதிகாரியினுடைய ஹிருதயத்திலே பிரகாசிக்கிறான். கதவை திறக்க மகாலட்சுமி வேகமாக எழுந்து வந்தாள். அவளை பிடித்து தள்ளிட்டு எம்பெருமான் கதவை திறக்கப் போகிறான். மகாலட்சுமி சொல்றா, உங்களை எழுப்பும்போது நீ போலியா, என்னை எழுப்பும்போது ஏன் நீ வரன்னு கேட்கிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு சண்டை வருது. நமக்கும் பூவின்மிசை நங்கைக்கும் இன்பனை ஞாலத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமானாய் அப்படின்னு ஆழ்வாரே சாதிக்கிறார். அப்படி லட்சுமி நாராயணனுடைய தத்துவம், தத்துவம் அன்று தகவேலோ ரம்பாவாய், தத்துவம் அன்றுன்னு சொல்லும்பொழுது அத்வைதிகள் சொல்லக்கூடியதான தத்துவமசி அர்த்தத்தை இங்கே கண்டிக்கிறார்கள் பெரியோர்கள். ஆச்சாரியர்களுடைய பக்கலிலே உபதேசம் கேட்டு தற்சப்தத்தினுடைய அர்த்தம் என்ன, தொம் சப்தத்தினுடைய அர்த்தம் என்ன என்பதை நன்றாக உணர வேண்டும் என்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதனால்தான் தத்துவம் அன்று அப்படின்னு இந்த இடத்துல சொன்னார். இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம், நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்பாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.